ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சன்னிதத்தாம் சதாக்ருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரூர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதட்டே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம்ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சூச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் ந்யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த பாசுரம் 15வது பாசுரமானது உக்தி பிரத்யுக்தி ரூபமா அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல ஒரு லைன் ஆண்டாள் பேசுறா, ரெண்டாவது அடி வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் பேசுறா, திருப்பி மூணாவது அடி ஆண்டாள் பேசுறா, நாலாவது அடி அந்த பெண் பேசுறா. இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லி மாதிரியான உக்தி பிரத்யுக்தி அப்படின்ற ரூபமா அமைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே பேசல, ஆனா நம்ம வியாக்கியார்த்தங்கள் பார்க்கும் போது அவ பேசினா மாதிரியான ஒரு பாவத்துல அவ கேள்வி கேட்டா மாதிரியா நினைச்சுட்டு பதில் சொன்ன மாதிரியானதெல்லாம் வியாக்கியார்த்தங்கள்ல தான் இருந்ததே தவிர பாசுரங்கள்ல கிடையாது. அதனாலதான் ஆண்டாள் வந்து பெருந்துயில் தான் தந்தானோ, இது என்ன பேருறக்கம், சிற்றாதே பேசாதே அப்படின்னு எல்லாம் சொன்னான். ஆனா இந்த பாசுரத்துல நிஜமாவே அந்த பொண்ணானவள் பதில் சொல்றா. அப்பேற்பட்ட பாசுரம் இது. இந்த பாசுரம் திருப்பாவையோட ரொம்ப முக்கியமான பாசுரம். இந்த 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் பெண்களை வந்து எழுப்பிண்டு வரா. அதுல இவ கடைசி பெண், இந்த பெண்ணதான் கடைசியா எழுப்புறா. இவ நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பெண்ணானவள் சொல்லி கொடுக்கறா. ஆக திருப்பாவையிலேயே ரொம்ப முக்கியமான பாசுரமா பார்க்கப்படுற ஒரு பாசுரம் இந்த 15வது பாசுரம். எல்லே இளங்கிலேயே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரமானது பிராப்தமாயிருக்கு. இந்த பாசுரத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பிரபன்னர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நானேதான் ஆயிடுக அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். பகவத் பக்தியோட எல்லை நிலமான பாகவத பக்தியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயத்த நமக்கு இந்த இடத்துல ஆண்டாளானவள் இந்த பெண் மூலமா நமக்கு அதை சொல்லி கொடுக்கறா. இப்ப இந்த பாசுரத்தை பார்த்துள்ளாடே. எல்லே அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தோட, அடடே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம், இல்ல ஒரு பெண்ணை கூப்பிடுறதுக்கு ஏலே அப்படின்னு கூப்பிடுறதுன்றது கிராமப்புறங்கள்ல பழக்கம் இருந்ததுனால அத மாதிரியான ஒரு சொற்றொடராகவும் இது கருதப்படுறது. இளங்கிளியே அப்படின்னா இந்த உள்ள தூங்குற பொண்ணு கிளி போன்றவள் அப்படிங்கறதுனாலயும், இவ சின்ன பொண்ணு அப்படின்றதுனால இளமையான கிளி. ஏன் இவள கிளின்னு சொன்னா அப்படின்னா, இன்னும் இவ கூட்ட விட்டு வெளியில வரல, ஆத்த விட்டு இவ வெளியில வரலங்கிறதுனால இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, மற்ற பறவை இனம் எல்லாம் எழுந்தாச்சு, சத்தம் போட்டாச்சு, ஆனா கிளியே நீ இன்னும் வெளியில வராம இருக்கிய, இன்னும் தூங்கறியா அப்படின்னு ஆண்டாளானவள் கேக்குறான். இங்க இளங்கிளி அப்படின்றது நம்மளுடைய சம்பிரதாயத்துல நிறைய கிளிகள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பேரை கிளிகளா சொல்லிருக்கா. அதுல இந்த பொண்ண ஆண்டாளானவள் கிளின்னு கூப்பிடுற. ஆண்டாளே ஒரு கிளிதான், ஏன்னா கிளின்றதோட சுபாவம் என்ன அப்படின்னா ஒருத்தர் பேசுறத கேட்டு திருப்பி அதே மாதிரி பேசும். இப்ப ஆண்டாளானவள் என்ன பண்றா, வராக சர்ம ஸ்லோகத்தை கேட்டுட்டு எப்படி இருந்தா பெருமாளை நம்ம எல்லாம் அடைய முடியும்ன்றத கேட்டுட்டு வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்துன்னு பெருமாள் கிட்ட கேட்ட விஷயத்த இப்ப நம்ம கிட்ட சொல்றா. ஆக நம்மளோட சம்பிரதாயத்துல ஆண்டாளே ஒரு கிளிதான். அதே மாதிரி ஆழ்வார் வந்து சீத்தைய கிளின்னு சொல்லுவார். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியால் காரணமாய் அப்படின்னு. அதாவது தனிச்சிறையில் அந்த பாவம் அவ வந்து அந்த கூண்டுல இருந்தா, அந்த அசோகவனத்துல அந்த கூண்டுல இருந்தாளே அப்படின்னு சீத்தைய ஒரு கிளியா ஆழ்வாரானவர் சாய்க்கிறார். திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல விளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வென்று மரக்கிளியை கை கூப்பி வணங்கினாலேன்னு. நம் சம்பிரதாயத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கிளி விளக்கொழி அப்படின்னு சொன்னதுனால இது வந்து தீபப்பிரகாசரி நூறான அந்த தூப்புல அவதரிச்ச நம் சுவாமிய சொல்றது சொல்ற வார்த்தையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு. வளர்த்ததினால் பயன் பெற்றேன் அப்படின்னதுனால இது நம் சுவாமிய சொல்ற வார்த்தைன்றதுனால இந்த கிளியானது நம்மளோட சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான கிளியா கருதப்படுறது. அடுத்தது நம் சுவாமியே தன்னை ஒரு கிளின்னு தேகலீச ஸ்துதியில சாய்ச்சுன்னு இருக்கு. அதாவது எப்படின்னா இந்த கிளி, அதாவது சுவாமி வந்து சாய்க்கிறது என்னன்னா, நம்ம சுவாமி நான் ஒரு கிளி, நான் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கேன்ற, இது சகல ஜீவாத்மாக்கும் பொருந்துற ஒரு விஷயம். நான் வந்து ஒரு கூண்டுக்குள்ள இருக்கேன், அந்த கூண்டுல வந்து மூணு கம்பியினால அந்த கூண்டு மூடப்பட்டிருக்கு. மூணு கம்பி எது அப்படின்னா மூன்று குணங்கள். இந்த சம்சாரம்ன்ற கூண்டுக்குள்ள மூணு குணங்களால சுத்தி கட்டப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ள நான் இருக்கேன். இந்த கிளியானது இப்ப வெளியில போகணும்னு துடிக்கிறது. இப்போ பெருமாளே நீ ஒரு ராஜா, நீ உன்னுடைய ராணியின் சந்தோஷத்துக்காக இந்த கூண்ட திறந்து விட்டனா இந்த சம்சாரம்ன்ற கூண்டுல இருந்து இந்த ஜீவாத்மான்றது கிளம்பிடும், வெளியில கிளம்பிடும். அதை நான் வந்து இந்த கிளிக்காக கேட்கல, இந்த கிளியோட ஆசைக்காக கேட்கல. பெருமாளே இதை நீ பண்ணா உன்னுடைய பத்னி ஆனவள் பிராட்டி ஆனவள் சந்தோஷப்படுவா, அதனால உன் பிராட்டியை சந்தோஷப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக இந்த ஜீவாத்மாவை பறக்க விடு, இந்த கிளியை பறக்க விடு அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கற ஸ்லோகமா அதை கொடுத்துருக்கார் நம் சுவாமி. ஆக அந்த ஸ்லோகத்துல தன்னையே ஒரு கிளின்னு, எனக்காக நான் கேட்கல பிராட்டிக்காக கேட்கிறேன், பிராட்டியை முன்னிறுத்தி அதை கேட்டார் சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமி நம்மையுமே கிளின்னு சொல்றார். சுகவத் படந்தகா பிரசன்ன பௌத்த விஜயே பரிதோய தத்துவம் அப்படின்னு. அதாவது நான் இந்த கிரந்தங்கள்ல சாகிக்கிற விஷயங்கள்லாம் நீங்க கேட்டுண்டு கிளி மாதிரி மனப்பாடம் பண்ணி பது அதை திருப்பி சொன்னாலே போதும், மத்த மதங்களை எல்லாம் யாரெல்லாம் வேதத்துக்கு விருத்தமா சொல்றாளோ, யாரெல்லாம் குத்ருஷ்டிகளா இருக்காளோ, அத்தனை பேரையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் எழுதி வச்சிருக்கிற இந்த கிரந்தங்களையும் இந்த அதனுடைய அர்த்தங்களையும் கிளி மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி சொல்லுங்கோ போதோன்னு நம்மையுமே ஒரு கிளியாக்கியிருக்கார் நம் சுவாமி. ஆக கிருதயுகத்துல வராக சரம ஸ்லோகம் கேட்டதுலேருந்து ஆரம்பிச்ச கிளி இன்னைக்கு கலியுகம் வரைக்கும் தொடர்ந்து வருதுன்றதுனால கிளியானது ரொம்ப வசத்தியா இந்த பாசுரத்துல பேசப்படுறது. அந்த நம் ஆண்டாளே ஒரு கிளி அப்படிங்கறதுல எப்பவுமே அவ கையிலேயே ஒரு கிளி இருக்கும், அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அது, அதனால இது முக்கியமான கிளி. இந்த பாசுரத்துல சொல்லப்படுற இந்த இளங்கிளியும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த கிளி. இந்த கிளிய கேக்குறா, இன்னுமா நீ தூங்கின் இருக்க அப்படின்னு உடனே சில்லன் அழையேன் மின் அப்படின்னு இந்த கிளியானது கோபப்படுறது. அதாவது அந்த பெண்ணானவளுக்கு ஒரு கோபம் வந்தது, கத்தாதீங்கோ ஆரவாரம் பண்ணாதீங்கோ, வாசல்ல வந்து நின்றுண்டு இந்த மாதிரி ஆரவாரம் பண்ணாதீங்கோ, சில்லன் அழையேன் மின் அப்படின்னு. அசஹ்யம் அப்படின்னு சொல்ற பெரியவா இத, அதாவது ஒரு சப்தமா இருக்குன்னா அது நம்ம பண்ணின் இருக்கிற வேலைக்கு ஒரு இடையூறா இருக்குன்னா நமக்கு ஒரு கோபம் வரும். ஸ்ரீரங்கத்துல வந்து காலக்ஷேபம் சாய்ச்சுன்னு இருக்கும்போது அந்த பக்கம் செல்வர் எழுறார், அதுவே இவாளுக்கு இடையூறா இருக்கு. செல்வர் எழுந்தருள்றதே அந்த இடத்துல இடையூறா இருக்கு அப்படிங்கறதுனால இவா வந்து அந்த பெருமாளையே எப்படி சொல்றான்னா, கூட்டம் கலைக்கும் பெருமாள் அப்படின்னு சாய்க்கிறா பெருமாளையே. ஏன்னா பெருமாள் எழுறார், செல்வர் எழுறார் அப்படிங்கறத விட கூட அந்த திருப்பாவை அந்த சாரி திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆகும் போது வர சந்தோஷமானது பெருமாளை சேவிக்கிறத விட பெரிய சந்தோஷம்ங்கிறதுனால அந்த காலக்ஷேபத்துக்கு ஒரு இடையூறா இருக்காரேன்ட்டு கூட்டம் கலைக்கும் பெருமாள்னு அவரையே சொல்றார். ஆக இந்த மாதிரி சில்லென்று அழையேன் மீன், இப்படி சத்தம் போடாதீங்கோ, எல்லாரும் ஒன்னா வந்து கத்தாதீங்கோ அப்படின்னு அவ சொல்றா. அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா, அவ கோபமா ஆரம்பிக்கிறா சில்லென்று அழையேன் மீன். ஆனா அவளுக்கு அவ ஒரு ஒரு பிரபன்னனா ஒரு ப்ராப்பரா சரணாகதி பண்ணவளானதுனால அவளுக்கு தெரியறது இந்த மாதிரி பாகவதர்கள் கிட்ட பேசக்கூடாதுன்னு உடனே சொல்றா. நங்கை மீர் அப்படின்றா, குணவதிகளே அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டா அதை முடிச்சுடுறா. ஏன்னா இது வந்து இவ நமக்கு சொல்லி கொடுக்கிற முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு கோபம் வரும், கோபப்படாம ஆனா பேசி பழகணும். அதுவும் யார்கிட்ட, பாகவதர்கள் கிட்ட கோபப்படாம பேசி பழகணும்ன்றத நமக்கு சொல்லித்தரா. போதருகின்றேன், இதோ வந்துட்டேன் நானு, நங்கை மீர் கோபப்படாதீங்கோ, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு உடனே இவ சொல்றா. நாங்க அவ உடனே பதிலுக்கு வெளியில இருக்கிறவ ஆண்டாள் கோஷ்டியினர் உடனே சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் அப்படின்றா. அதாவது உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ எவ்வளவு பேசுவேன்னு தெரியும், நீ எவ்வளோ எல்லாத்துக்கும் நீ வராததுக்கு எவ்வளவு காரணம் சொல்லுவ, எவ்வளவு கட்டுரை சொல்லுவ, சாமர்த்தியமான கதையெல்லாம் சொல்லுவ, இதெல்லாம் நீ சொல்லுவேன்றது பண்டே முன்னாடியே உன் வாயறிதும், நீ சொல்லியே எங்களுக்கு தெரியும், நீ அவ்வளோ வாய் சாமர்த்தியம் இருக்கிறவோ வராததுக்கு இப்ப ஏதான காரணம் சொல்ல போற அவ்வளவுதானே. உடனே இவளுக்கு கோவம் வந்துடுறது. இந்த மாதிரி அவ வெளியிலேந்து இவளுக்கு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுறது. உடனே அவ சொல்றா, வல்லீர்கள் நீங்களே, அந்த மாதிரி சாமர்த்தியமா பேசுற பேச்செல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் ரொம்ப கெட்டிக்காரா, நீங்களேதான் வல்லீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு மறுபடியும் அந்த தவறு புரியறது. நானேதான் ஆயிடுக அப்படின்னு அவ சொல்றா. இது நம்மளுடைய இந்த பாசுரத்துக்கான ரொம்ப முக்கியமான விஷயம், நம் சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா சொல்லப்படுற விஷயம், ஒவ்வொரு பிரபன்னனும் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நானே தான் ஆயிடுக, தப்பு பண்ணது நானாகவே இருக்கட்டும்னு சொல்லி பழகணும். வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுக அப்படின்னா நீங்களே கெட்டிக்காராளா இருங்கோ, நானே தப்பு பண்ணவளா இருக்கேன்னு சொல்றதாகவும் ஒரு வியாக்கியானம் இதுக்கு உண்டு. ஏன்னா ராமாயண கதையில நமக்கு தெரியும், ராமன் வந்து காட்டுக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு உடனே எல்லாரும் சொல்றா, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னொன்னு பேசுறா. கூணி தான் காரணம், ஏன்னா அவதான கைகேயியோட மனசை கலச்சான்னு. இல்ல இல்ல, கைகேயி தான் காரணம், கூணி சொன்னா இவளுக்கு தெரியாதா, இவளுக்கு புத்தி வேண்டாமா, இவ வளர்த்த புள்ளதான ராமன் இந்த மாதிரி இவ பண்ணலாமான்னு. இல்ல தசரதன் தான் காரணம், அவர் ஒரு ராஜாவாதான இருந்து இதுக்கு முடிவு எடுத்திருக்கணும், அவர் வந்து கைகேயிக்காக இந்த மாதிரி மாத்துவாரா, ஒரு ராஜாங்க விஷயத்துல பொண்ணோட பேச்ச கேட்பாரான்னு தசரதன் தான் காரணம்ன்றா. சில பேர் இல்ல ராமன் தான் காரணம், ராமன் என்ன பண்ணிருக்கணும், இது என்ன கட்டுப்படுத்தாது, ஏன்னா இது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வரம் கொடுத்தல் வாங்கலுக்கெல்லாம் என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா, ராமன் உடனே கிளம்பி ஏன் காட்டுக்கு போகணும், பரதன் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிருக்க வேண்டாமான்னு இப்படி கூணிதான் கைகேயி தான் தசரதன் தான் ராமன் தான் எல்லாரும் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பரதன் சொல்ற, இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நானே தான் ஆயிடுக, என் பாவம் தான் காரணம். இந்த மாதிரி இந்த பரதன் தான் காரணம்னு இத்தனை பேர் சொல்றாளே, என் பொருட்டுதான கைகேயி இந்த வரத்தை கேட்டா, என் பொருட்டுதான இத்தனை ஆசை அவப்பட்டா, ஆக இதுக்கெல்லாம் யார் காரணம், என் பாவம் தான் காரணம், இத்தனை பேர்கிட்ட நான் பழி சுமக்க வேண்டி இருக்கே, கௌசல்யை கிட்ட ஒரு சர்க்கம் முழுக்க புலம்பறார், நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டவனா இருந்தா இந்த நரகத்துக்கு போவேன் ஒரு சர்க்கம் முழுக்க புலம்புறாரு, இப்படி நான் புலம்புற அளவுக்கு நான் ஒரு பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த பாவமானதோட அந்த விளைவு தான் ராமன் காட்டுக்கு போனது, ஏன்னா நான் இத்தனை கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு இருக்கே, அதனால இந்த பாபம் தான் காரணம், நானே தான் ஆயிடுக, பரதனே தான் காரணம், ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம், பரதனே தான் காரணம்னு தன்மேலேயே அந்த பழிய போட்டுக்கிற. பொதுவிலேயே பாகவதாள்லாம் வந்து எப்படின்னா, எது அவளுக்கு தெரிஞ்சா கூட இதுல நம்ம தப்பு இல்லைன்னா கூட எதிர்த்து பேசாம இது என்னோட தப்பு தான் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கறது. அப்படி இருக்கிறதுனால எப்பவுமே குறைஞ்சு போறதுன்றதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அவர் அப்படி இருந்ததுனாலதான் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜாம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பரதனை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? ஒரு பெருமாளோட வார்த்தையை கேட்டு பெருமாளுக்கு அடிபணிஞ்சு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாகரணமா, பிரதமோதாகரணாய பிரதம உதாரணமா யார் இருக்கானா? பரதன் தான். ஆக அந்த மாதிரி தழைஞ்சு போறதுனால என்னைக்குமே நமக்கு ஒரு குறைவே வராது. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த கஜேந்திர மோக்ஷம் கதை தெரியும். கஜேந்திரனா அவர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாபம், ஒரு மகரிஷியோட சாபத்தினால இந்த பாண்டிய மன்னனானவன் கஜேந்திரனாரா. அந்த சாபம் அன்னைக்கு அது கஷ்டமா இருந்தா கூட அதை ஏத்துண்டு அவன் ஒத்துண்டு இன்னைக்கு கஜேந்திரன் ஆனதுனால பெருமாளே பிரத்யக்ஷமா அது கிடைச்சார் அப்படின்னா, அவர் ராஜாவா இருந்தா அது கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆக ஒரு கோபப்பட்டு ஒரு பாகவதர்கள் ஒரு வார்த்தை சொல்லி அதை நம்ம கேட்டுண்டா கூட, நம்ம பேர்ல தப்பே இல்லைனா கூட, கேட்டுண்டா கூட அதனால நமக்கு விளையறது நன்மையா தான் இருக்குமே தவிர நிச்சயமா ஒரு கேடுமே வரவே வராது. இதெல்லாம் ஏதோ த்ரேதா யுகத்துல நடந்தது, கிருத யுகத்துல நடந்தது எல்லாம் இல்ல. தோ கலியுகத்துல நம் பாஷ்யகாரர் வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருந்த காலத்துல, ஏன்னா சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்துதான் அன்னம் எடுத்துக்கணும்ன்றதுனால, அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர், ஒரு பாகவதர் வந்து ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து அந்த சாப்பாட்டுல அவருக்கு விஷம் கலந்துடுறா. இந்த விருத்தாந்தம் நமக்கே தெரியும். அப்ப அந்த மாமி வந்து சமர்ப்பிச்சுட்டு சேவிச்சுடுறான், சேவிச்சுட்டார்னா சாப்பிட முடியாதுன்றதுனால அவர் அந்த பிக்ஷையை எடுத்துக்காம அதை அப்படியே கீழே சேர்த்துடுறார். அதை சாப்பிட்டு அந்த பிராணிகள் இறக்கறத பாக்குறார் அவர். அப்போ அவருக்கு தோன்றதும் இந்த ஊர்ல யாரோ ஒரு பாகவதோத்தமருக்கு மனசுல கிளேசம் வர அளவுக்கு நான் நடந்துட்டு இருக்கேன்னா நான் எப்பேற்பட்ட பாகவத அபச்சாரம் பண்ணிருக்கேன், அவருக்கு என்ன பொறுத்து ஒரு விஷத்து கலக்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருக்குன்னா நான் ஏதோ பண்ணிருக்கிறதுனால தானே அவருக்கு அப்படி இருந்திருக்கு, இந்த பாபத்தை நான் எப்படி தொலைப்பேன்னு அவர் மூணு நாள் ஒண்ணுமே சாப்பிடாம பட்னியாவே இருந்தாராம். எதுக்கு? அந்த பாகவத அபச்சாரம் நிகழ்ந்துருத்தே அதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே, நான் என்ன பண்ண தப்பு பண்ணேன்னு தெரியலையேன்னு. அப்ப திருக்கோஷ்டியூர் சுவாமி வர அப்ப இவர் வந்து சேவிச்சுண்டே இருக்கார். அந்த திருமேனியானது அசக்தியாவது தாங்காம கிடாம்பி ஆச்சான் வந்து இந்த மாதிரி போரும் சேவிச்சது போரும்னு சொல்லக்கூடாதாங்கிறார். உடனே அவரை வந்து மடப்பள்ளி நிர்வாகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறார். இந்த விருத்தாந்தம் நமக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த மனசு, பாஷ்யகாரரோட மனசு, யாரோ ஒருத்தருக்கு வந்து என் மேல கோபம் வர அளவுக்கு நான் நடந்துட்டேனேன்னு நினைச்ச அந்த மனசுனால நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இத மாதிரி ஒரு பாகவதர்கள் கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டுட்டமேன்னு அவர் நினைச்சதுனாலதான் அவருக்கு கிடாம்பி ஆச்சான் கிடைச்ச, அவருக்கு கிடாம்பி ஆச்சான் கிடைச்சதுனாலதான் நமக்கு நம் சுவாமி கிடைச்சார். மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையில் மன்னியதேன்னு நமக்கு அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சது. ஆனா அந்த மனசை யோசிச்சு பாருங்க, நிச்சயமாவே பாஷ்யகாரர் ஒரு தப்புமே பண்ணவர் கிடையாது, அது நமக்கே தெரியும். அந்த விஷம் கலந்த சுவாமியோட மனசுல அவ்வளோ நஞ்சு இருக்கு. ஆனா அத கூட ஒரு அவர் ஒரு பாகவதர்னு எடுத்துட்டு யோசிச்ச நம் பாஷ்யகாரரோட மனசு, அந்த மனசு நமக்கும் வரணும். நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்ற விஷயமானது நம்மளோட நமக்கு அது எப்பவுமே அது நம்மளோட கான்சியஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த பாசுரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரமா சொல்லப்படுறது. ஆக நானே தான் ஆயிடுக அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை அப்படிங்கிறான். ஒல்லை நீ போதாய், ஒல்லை அப்படின்னா சீக்கிரமா வா, நீ சீக்கிரமா இங்க வா, உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு மட்டும்னு வேற என்னத்த நீ உடையவளாக இருக்க, ஏன் இன்னும் டிலே பண்ற, ஏன் இன்னும் லேட் பண்ற, ஏன் சீக்கிரமா வரமாட்டேன்ற, உனக்கு மட்டும்னு வேற என்னத்தை நீ உடையவளாக இருக்கிறாய் அப்படின்னு இவ கேக்குறா. உடனே அவ வந்து கேக்குறா பதிலுக்கு, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சான்னு கேக்குறா. இவா உடனே போந்தார் போந்தென்னிக்குள் அப்படின்னா எல்லாரும் வந்தாச்சு, உனக்கு ஆனா சந்தேகமா இருந்தா நீயே வந்து எண்ணிக்குள் எல்லாரையும் கவுண்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பாகவத சம்சர்க்கம், 500,000 பெண்கள் வந்து நிக்கிறா அப்படின்னா, நோன்பு நோக்கறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னா, இந்த பாகவத கோஷ்டிய கண்ணால பாக்கறதே நம்மளுடைய பாபங்கள் கழியறதுக்கு பெரிய காரணமா இருக்கும், நமக்கு பாபம் சேராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். ஆக இந்த பாகவத சம்சர்க்கத்தை வந்து நீயே எண்ணிக்கொள் அப்படின்னா, நீயே வந்து கண்ணால பாரு, கையால தொட்டு கவுண்ட் பண்ணு, அந்த ஸ்பர்சமானது உனக்கே புரிய வைக்கும் எவ்வளவு வசதிங்கிறது அப்படின்றதுக்காக போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்குள் அப்படின்னா. அடுத்தது உடனே சொன்னா, எல்லாரும் வந்தாச்சு, நாங்க எல்லாரும் நீ உனக்கு சந்தேகம்னாலும் நீ கவுண்ட் பண்ணி பாத்துக்கோ, இனிமே நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வல்ல ஆணை கொன்றானை, வலிமையான யானையான வல் ஆணை, அந்த வல்லானை கொன்றானை, குவலையாபீடம்ன்ற யானையை கொன்றவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரை அதாவது பெருமாளோட குணத்துக்கு எதிர்த்தட்டுல நிற்கிறவாளான அந்த மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படின்னா, அவளோட கர்ப்பபங்கம் பண்ணது, இந்திரனோட கர்ப்பபங்கம் பண்ண கோவர்தன மலைய தூக்கி, அதே மாதிரி பிரம்மாவோட கர்வத்தை பங்கம் பண்ண ஒரு வருஷம் அந்த கன்றுகளையும் குழந்தைகளையும் தூக்கிட்டு போன பிரம்மாவோட கர்வத்தை பங்கம் பண்ண, இது போல நிறைய விஷயங்கள், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இது மாற்றாரை அப்படிங்கறத மாற்றானை அப்படின்னு சில பாடங்கள்ல சேவிக்கிறா, அந்த இடத்துல என்ன வியாக்கியானம் எடுக்கிறான்னா, மாற்றானை அப்படின்னா வல்லானை கொன்றானை, குவலையாபீடம்ன்ற யானையை கொன்றவனை, மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாற்றானைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல கஜேந்திரனை சொல்லி அந்த மாற்று யானை இன்னொரு யானைய மாற்றழிக்க வல்லானான அந்த முதலைய கொன்றவனை அப்படின்னு ஒன்னு எடுக்கிற. ஆனா பாசுரமானது மாற்றாரை அப்படின்னு தான் இருக்கிறதுனால இது மற்றவாளை கர்ப்பபங்கம் படுத்தின அப்படி அப்பேற்பட்ட வல்லானை மாயனை. இந்த மாயன் சப்தத்தை எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு வர ஆண்டாள் நாச்சியார், ஏன்னா பெருமாள் அப்பேற்பட்ட மாயன் தான், இத்தினூண்டு ஆளிலையில படுத்துட்டு இருக்கார், ஆளிலைன்றதே இத்தினூண்டு இருக்கும், அதுல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு குட்டியா இருப்பார், அவரோட வயத்துக்குள்ள இத்தனை உலகத்தையும் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அவன் மாயன். அந்த மாதிரி ஒரு வராகனா பெருமாள் அவதாரம் பண்ணும் போது அந்த ஏழு கடலும் அவரோட ரோமத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நீர்த்துளி மாதிரி இருந்துதான், பெருமாளோட அவ்வளோ பெரிய உடல்ல ரோமத்துக்கு கையில இருக்கக்கூடிய ஒரு ரோமத்துக்கு கீழே தேங்கி இருக்கிற தண்ணி மாதிரி இருந்துதான் ஏழு சமுத்திரமும் அப்படின்னா அவரோட உருவமானது எவ்வளோ பெருசு. அப்பேற்பட்ட பெருமாள் யசோதை வந்து கிருஷ்ணனை குளிப்பாட்டணும் அப்படின்னு எடுத்துட்டு வரலாம், குழந்தை தூக்கின்னு வரலாம், ரெண்டு கையில ஜலம் எடுக்கிறா, ஒரு கையில இருக்கிற ஜலமே அவரை குளிப்பாட்டுறதுக்கு போதுமான அளவா இருக்கா, ஒரு கை ஜலம் மீண்டே போயிட்டோம், அத்துநூண்டு குழந்தையா இருக்க இப்பேற்பட்ட வராகமா இருந்தவர் அப்பேற்பட்ட சின்ன குழந்தையா ஆயிடுறார் அப்படின்னும் போது அது மாயத்துவம், பெருமாளோட மாயன். அதே மாதிரி உலகமே இந்த பெருமாளோட திருவடிதான் முக்கியம்னு வந்து அப்படியே நீ சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன்னு அப்படியே பெருமாளோட திருவடியை விட்டா வேற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லைன்னு மொத்த உலகமுமே அவரோட திருவடியில வந்து விழருது. ஆனா அப்பேற்பட்ட பெருமாள் யசோத குளிப்பாட்டும் போது அவளோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிறவன், கால் ரெண்டு காலுக்கு நடுவுல குழந்தைய வச்சும் குளிப்பாட்டுவார்ல, அப்போ அந்த வெந்நீர் பட்ட உடனே பெருமாளானவர் யசோத காலை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க, ஏன்னா அவருக்கு பயமா இருக்கான், அந்த ரெண்டு காலுக்கு நடுவுல இருக்கிறது அந்த வெந்நீர் படுறது அவருக்கு பயமா இருக்கான். யாருக்கு பயமா இருக்கு, இந்த உலகமே யார் கால வந்து விழறதோ, யாரோட கால் தான் நம்மளோட திருவடி தான் நம்மளை காப்பாத்தோன்னு இத்தனை பேரை வந்து சேவிக்கிறாளோ, அப்பேற்பட்ட பெருமாள் யசோதையோட காலை கெட்டிமா பிடிச்சுக்கிறாராம். அப்ப அவர் என்ன சொல்றது, அவர் மாயன் தான், அப்பேற்பட்ட மாயனை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு அப்படின்னு இந்த பாசுரத்துல நமக்கு சொல்லித்தரா. இப்ப இதோட சுவாபதேசம்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா ஆழ்வார்களும் சொல்லித்தரது என்ன அப்படின்னா, நம்ம ஆழ்வார் சாய்ப்பர் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களேன்னு, அந்த பாகவத சம்சர்க்கமும் அந்த பாகவதர்கள் கைங்கரியமும் பாகவத அபச்சாரப்படாம இருக்கிறதும் தான் முக்கியம். திருப்பாணாழ்வார் முதல் வரியிலேயே சாய்ச்சர், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தும் விமலன், அத ஆக அவ அந்த அடியார்களுக்கு நம்ம எந்த எந்த அளவுக்கு பணிஞ்சு இருக்கும், பாகவத சம்சர்க்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றது. இளங்கிளியே அப்படின்னு கூப்பிட்டா இந்த பாசுரத்துல, அதாவது சம்சாரம்ன்ற கூட்டுல அடப்பட்டு கிடைக்கிற இந்த கிளியானது, எந்த இடத்துக்கு சஞ்சரிக்க முடியாம அடப்பட்டு கிடக்கிற இந்த கிளியானது, இந்த ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறா, இன்னும் உறங்குதியோ, இத்தனை பிறவி எடுத்தியே இன்னும் கூடவா உனக்கு அந்த மயக்கம் தீரல, இந்த பிறவியிலேயாவது நம்ம பெருமாளை போய் சேரணும் அப்படின்னு தெரியாம இன்னும் கூடவா நீ தூங்கின்னு இருக்க, எல்லே ஆச்சரியம்தான், இத்தனை ஜென்மா எடுத்த இன்னும் கூட பெருமாளை போய் சேரணும்னு உனக்கு தெரியாம இன்னும் தூங்கின்னு இருக்க, அந்த சம்சாரம்ன்ற கூட்டுல அடப்பட்டு கிடக்கிற கிளியே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற சில்லென்று பூர்ண சுகத்தை அடைந்தவா இவெல்லாம் வெளியில இருந்து கூப்பிடுறவா. சில்லென்று அடையேன் மின், நீங்கவெல்லாம் பூர்ண சுகத்தை அடைஞ்சிட்டவான்றதுனால என்ன வந்து அந்த மாதிரி இலக்காரமா கூப்பிடாதீங்கோ அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா பெண்ணானவள் சொல்றா. சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் அப்படின்னு, அதாவது கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா ஆனா இவாளை நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இவாள்லாம் பெரிய பிரபன்னா, இவாள்லாமும் பிரபன்னாள் தான், இவா பெருமாளை நன்னா தெரிஞ்சுண்டவா, அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சுடுறது. போதர்கின்றேன், இதோ வந்துட்டேன், சத் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டுட்டேன், இப்ப நான் எனக்கு அந்த விழிப்பு வந்துருத்து, இப்ப நான் உங்களோட சேர்றதுக்கு தோ வந்துடுறேன் அப்படின்றா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்ப நமக்கு எந்த விஷயம் தெரியாது? ரிஷ்யசிங்கர் எப்படி வந்து புலன்களுக்கு அடப்பட்டு அந்த மாதிரி இருந்து வந்தார், அந்த மாதிரி விஸ்வாமித்ரர் எப்படி கஷ்டப்பட்டார், இதுல எந்த கதை தான் நமக்கு தெரியாது, எல்லா கதையும் நமக்கு தெரியும்ன்றது மாதிரி வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீயே எத்தனையோ கதை சொல்லியிருக்க, சௌபரி கதைகள் சொல்லியிருக்க, இந்த மாதிரி புலன்களுக்கு அடிமையானவாளோட கதைகள்லாம் உனக்கே எத்தனையோ தெரியும், வல்லீர்கள் நீங்களே அப்படின்றாவோ, உங்களுக்கு கூட தான் தெரியும், நீங்க கூட தான் நிறைய சொல்லிருக்கீங்கோ அப்படின்ற. ஆனா அப்புறம்தான் அந்த ஜீவாத்மாக்கு புரியறது, இவா எதுக்காக நம்ம கிட்ட இத சொல்றா, உனக்கே தெரியும் ஆனா நீ இப்படி இருக்கியேங்கிறதுக்காக சொல்றான்றது புரிஞ்ச உடனே நானே தான் ஆயிடுக, ஆமா எனக்கு இப்பதான் புரியறது நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் வைராகியத்தை, இந்த விஷய சுகத்துல இருக்கக்கூடிய வைராகியத்தை, சிற்றின்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை துறந்து ஒரு வைராகியத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன், நானே தான் ஆயிடுங்க. ஒரு வைராகியமுள்ள பெண்ணா நான் இனிமே, ஜீவனா நான் இனிமே ஆயிடுறேன். ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு வைராகியம் இருக்கு அப்படின்னு ஆயிருத்துனா நீ ஏன் உனக்கு என்ன வேறுடையை, வேற என்ன வேணும் உனக்கு, இந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற சிற்றின்பங்களை மட்டும் நீ விட்டா போறாது, இன்ற லோகத்துக்கு போகணும். கைவல்யம், கைவல்யம்ன்ற ஈடுபாடு, கைவல்யம்ன்றது இந்த ஜீவாத்மாவானது இந்த ஆத்மாவையே அனுபவிக்கிறது, அது முக்கியம் இல்ல, கைவல்யம்ன்றதையும் தாண்டி மோட்சம் இருக்கு. உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு அப்ப வேற என்ன, இந்த கைவல்யத்துல எல்லாம் ஈடுபடாத, இதெல்லாம் உனக்கு வேண்டாம். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த் எண்ணிக்குள், உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே பகவக்தியில ஈடுபடுறாளா, எல்லாரும் போந்தாரோ, உடனே இந்த ஜீவாத்மா கேக்குறது, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் தான் பகவத் பக்தியில ஈடுபடுறாளா அப்படின்னா, போந்தார் போந்தார் போந்த் எண்ணிக்குள் அப்படிங்கிறா. எல்லாரும் ஒரு நாள் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன், எல்லாரும் ஒரு நாள் புகதான் போறோம், அதனால நீயே வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவாள்லாம் வரா இவாள்லாம் வரான்லாம் நீ பாக்காத, நீயே வந்து பாரு அப்படின்னு இந்த ஜீவாத்மாக்கு சொல்லி கொடுக்கற இந்த எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லும் போது, இதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் உனக்கே தெரியும், அதனால நீ இதெல்லாம் விட்டுட்டு எண்ணிக்கொள்ற, இது இந்த இடத்துல கவுண்ட் இல்ல, எண்ணி பாக்கிறது, புத்தியினால எண்ணிப்பாரு, போந்தாரோ போந்தார் போந்த் எண்ணிக்கொள் அப்படின்னா, இந்த சிற்றின்ப சுகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீ எண்ணி பார்த்து நீனே பெருமாள் கிட்ட வந்து சேரணும்னு நீயே கிளம்பி வா, அந்த பாகவத கோஷ்டியில சேர்றதுக்காக நீயே கிளம்பி வா அப்படின்னு சொல்றா. வல்லானை, வல்லானை கொன்றானை, வல்லானைன்றது இந்த இடத்துல நம்மளுடைய இந்த புலன்கள் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு ஒரு கஷ்டங்கள், அந்த யானை மாதிரி ஒரு பலிஷ்டமான நமது புலன்கள் இருக்குல்ல, அந்த புலன்களை கொன்றானை அடக்கியவனும், மாற்றழிக்க வல்லானை, தன்னோட விஷயத்துல வேறையா நினைக்கிறவா இருக்கா இல்லையா, இது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நிறைய பேர் எல்லாம் சொல்லுவா பரநியாசம் பண்ணிட்டா சீக்கிரமாவே பரமபதிச்சுடுவா அப்படின்லாம் சொல்லுவா, அப்படி எல்லாம் ஒரு தப்பு தப்பான அர்த்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, பெருமாள் வந்து நிறைய சோதிப்பார், கஷ்டம் கொடுப்பார், அப்புறமா தான் வந்து நம்மள மோட்சத்துக்கு ஏற்று போவோம், ஏன்னா நம்ம பாவம் கழியணும்னா கஷ்டத்தை கொடுத்துதான் நமக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி தப்பு தப்பா நினைக்கிறவா, பரநியாசம் பண்ணிட்டா சீக்கிரமா போயிடுவோம்னு நினைக்கிறவா, இந்த மாதிரியான மாற்றழிக்க வல்லானை, தன் விஷயத்தில் மாறான எண்ணத்தை அழிப்பவனுமான அந்த மாயனை, மாயன் ஜெகன் மோகினியான மாயைன்றவோ தன்னோட வசத்துல நம்ம எல்லாரையும் வச்சுருக்கா, அந்த மாயத்தை நமக்கு தெளிவாக்குறவன், அதை தன் வசமாக்கி நம்மள தன்னோட வசமாக்கின்ற இந்த மாயை எல்லாத்தையும் நமக்கு விளக்கி வைக்கும் அந்த மாயனை பாடு, அவனை சேவி அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான பாசுரமா இத ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கா. ஆக இதோட ஒரு ஒரு பெண்ணையும் எழுப்புறது முடியறது. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மா விதவிதமான குணங்கள் இருக்கக்கூடிய அதாவது ஒரு பெண்களை எழுப்பினா, அதாவது இந்த ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய நிறைய தடைகளை வேற வேற வகையில சொல்லி, இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல, பெருமாளை சேர்றது முக்கியம்னு ஒவ்வொரு ஜீவனையும் தட்டி எழுப்பின பாசுரமா இந்த 10 பாசுரங்கள் அமைஞ்சிருக்கடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.